శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది ఎస్వాకృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విజ్ఞానన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇప్పుడు నమ్మ కుచేలోపాఖ్యానం పాత్రం. குட்டேலர் கண்ணனுடைய அரண்மனைக்கு வந்த, கண்ணனுடைய அரண்மனைக்கு துவாரகாபுரியில் வந்த பிற்பாடு அங்கே கண்ணன் அவருக்கு எல்லா பரிசரியையும் பண்ணி அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு, தன்னுடைய பரியங்கத்திலேயே உட்காத்தி வச்சு அவர் எல்லாம் விசேஷமான ஒரு இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா அவ ரெண்டு பேரும் பேசுற பேச்ச பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அவ என்னென்னலாம் பேசினதா, அது எப்படி நடந்த பழைய விஷயங்கள்லாம் சொல்லி அத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். அங்க சொல்லச்சே சொல்ற பாகவதத்துல அபி பிரம்மன்னை குருகுலாத்து பவதா லப்த தட்சிணாத்து சமாவிருத்தேன தர்மஜ்ஞ பாரியோடா சதிருஷி நவா. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கேன்னா, குடும்பே சுச்சோதேசே ஆச்சாரிய குலாத் வேதமதித்ய குடும்பே சுச்சோதேசே தார்மிகானே விததாத்மனே அஹிம்சம் சர்வபூதான் அன்யத்ர தீர்த்தேபியா சகல்வேபம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிதம் பத்யதே என்று சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றது, வேதாத்தியனம் பண்ண பிற்பாடு வேதமதீத்திய ஸ்நாயாத்துன்னு சொல்லிருக்கு. இந்த ஸ்நாதக கர்மாவை பண்ணிட்டு அபிசமாவிருத்திய அதுலேருந்து வந்து ஒரு கிரகஸ்தாசிரமத்தை நம்ம அங்கீகரிக்கணுமா. அந்த கிரகஸ்தாசிரம் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட இருந்து தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிருக்கு. இதுல இது எல்லாருக்கும் மீதி பேருக்கெல்லாம் வரவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வேதாத்தியாபனம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப நீ பிராமணரா இருக்கிறபடினால அவளுக்கு ஏற்பட்டதான கிரகஸ்தாசிரமத்தை நீர் ஸ்வீகரிச்சுட்டேரா, நீர் கல்யாணம் பண்ணிட்டேரான்னு கேக்குற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, மனைவி எல்லாம் மனைவி இருக்காளா, என்ன சமாச்சாரம்னு கேட்கணும். இப்ப இந்த சந்தேகம் ஏன் வருது அவருக்கு, கண்ணனுக்கு? இதுக்கு காரணம் என்னன்னா, சந்தேகம் வர்றதுக்கு காரணம் அவரை பார்த்தா எலும்பும் தோலுமா இருந்துருக்கு. ஒரு மனைவி தலையை பண்ணி போட்டு சாப்பிட்டு அது மூலமாக புட்டியா இருக்கிறவராக தோணல. அதே சமயத்துல அவரை பார்த்தா சில கிரகஸ்த லட்சணமும் இருக்கு அவருக்கு. இப்ப இவர் கிரகஸ்தரா இல்லையான்றது அவருக்கு சந்தேகமா இருந்துருக்கு. இப்போ கிரகஸ்தனாக கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்ன்றது இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக சாஸ்திரியமாக சொல்லிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கச்சேயே தர்ம பிரஜார்த்தம் ரணிமகேன்னு தான் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். தர்மார்த்தம் ரணிமகே பிரஜார்த்தம் ரணிமகேன்றது தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமா பதி பத்னி ரெண்டு பேருமா சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். அதே மாதிரி பிரஜார்த்தம்ன்றது அனுஷங்கிக்கும் அந்த நன்மக்கள் பேருன்றது அதனால வரக்கூடியது. இதுல இப்போ இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துதான் தர்மம் பண்றதுன்றது பிராமணிகமானபடினால இந்த கிரகஸ்தாசிரமத்துல அங்கீகரிக்கிறவா எல்லாருமே சிற்றின்பத்துக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. பிராயோ கிரகேஷு தே சித்தம் அகாம விகதம் ததா நெய்வாதி பிரிய நெய்வாதி பிரிய சேவித்வன்னு தனேஷு விதித்தம் ஹிமே. உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுல அதுல எல்லாம் உனக்கு ஆசை கிடையாது, இருந்தாலும் கூட இந்த கிரகஸ்தாசிரமத்தை நீ சீகரிக்கிறதுக்கு தர்மம் பண்றதுக்காக சீகரிக்கன்னு சொல்ற. ஆகையால கேசிட் குர்வந்தி கர்மாணி காமை ரகத சேதசகம். இந்த அதாவது காமங்களாலே பீடிக்கப்படாதவர்களாக இருக்கிற சில பேர் என்ன பண்றாருனாக்கா, இதெல்லாம் இந்த தர்மானுஷ்டானம்ன்றது சாஸ்திரியம், சாஸ்திரத்துல சொல்றது, சாஸ்திரத்துல சொல்றத பண்ணணும்ன்ற முறையில எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இந்த இப்ப உங்க பார்த்தோம்னாக்கா, நீ தர்மானுஷ்டானம் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு தோன்றது, இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்று சொல்ற. இதுக்கப்புறமா சொல்ற கண்ணன் சொல்ற, கச்சித்து குருகுலே வாசம் பிரம்மன் ஸ்மரதி நவ்யதா த்விஜோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமச பாரமஷ்ணுதே. இவரை பார்த்து சொல்லிட்டு உமக்கு நாம குருகுல வாசம் பண்ணினதெல்லாம் தாம ஸ்ரீதாமரை பார்த்து சொல்லி சொல்ற ஞாபகம் இருந்துருக்க. நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடித்த ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் வேற புருஷார்த்தம் எதுவுமே கிடையாது. லோகத்துல மிக உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுவது என்னன்னா ஆச்சாரிய கைங்கரியம் தான். இத நாம்பெல்லாம் அங்க இருக்கச்சே லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நாம பண்ணிருந்த மூலியோ அதெல்லாம் உமக்கு ஞாபகம் இருக்குதா என்று சொல்ற. தவை சத்கர்மணாம் சாட்சாதே த்விஜாதே ரிஹ சம்பவா ஆத்யோங்க யத்ராஸ்ரமிணாம் யதாஹம் ஜ்ஞானதோ குருஹு. அஹம் ஜ்ஞானதோ குருஹு பிரதமஹ குருஹு அஹந்தே பிரம்மன். இந்த சம்சாரத்துல நான் தான் வந்து ஜென்ம மாத்திரம், இப்போ பிறப்புனால மாத்திரம் அவ பிதா அவள்லாம் இருந்துருக்கா, ஆனா ஆச்சாரியால் தான் முதல் குருவாக இருந்துருக்கா, அவள் தான் இவளுக்கு எல்லாமாகவும் இருந்துருக்கான்னு அர்த்தம். அதனால இப்போ த்விஜாதே சதப்பும்சா சத்கர்மணாம் எத்திர சம்பவா உபநீய உபநயனம் பண்ணி வேதாத்தியாபக வேதாத்தியனம் பண்றலாம் இருக்காள் இல்லையோ, அவ ஆச்சாரியர்களாக இருந்துருக்கா. நான் எப்படி ஈஸ்வரனாக இருந்துருக்கேனோ என்ன காட்டிலும் அவ இப்படி வேதாத்தியனம் சொல்லி வச்ச ஆச்சாரியால் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்திருக்கா. அதுவும் பிரம்ம வித்தியை கொடுத்த ஆச்சாரியால்லாம் பூஜிக்க தகுந்தவர்கள். எல்லாருக்குமே எல்லா ஆசிரமத்தில இருந்தாலும், சன்னியாசியா இருந்தாலும், கிரகஸ்தனா இருந்தாலும், ஆச்சாரியன்றவர் பூஜிக்க தகுந்தவர் என்பது இந்த இடத்துல கண்ணன் உபதேசம் அவ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சொல்றா. ஆகையால இந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஆச்சாரிய பூஜை பண்ணணும், ஆச்சாரியனை கௌரவமா நடத்தணும்ன்றது பிரதானமான ஒரு விஷயம். இப்ப சொல்லச்சு நாம்களும் அந்த குருகுல வாசம் பண்ணச்சே சில சில சிசுரூஷெல்லாம் பண்ணோம், ஆச்சாரியனுக்கு பண்ணோம், குரு பத்தினிக்கு பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கண்ணன் கேக்குறேன். ஒரு சமயத்துல சாந்திபினி மகர்ஷியினுடைய தேவிகள் குருதாரை சோதித்தானாம் இந்தனான் அயனே கொச்சிட்டு இந்த காட்டுல போய் சொல்லி விறகு சொல்லி அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு சொல்லி எடுத்துட்டு வான்னு எங்க ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு பேரையும் அனுப்பிச்சா. அந்த காட்டுள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு ஒரு பெரிய இருட்டு வந்துட்டு பெரிய ஒரு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுத்து. எல்லா பக்கத்துலயும் வந்துட்டு மேகமா இடி இடிக்கிறது, மின்னல் மின்னறது. அப்போ சூரியனும் அஸ்தமிச்சு போயிட்டு ஒரே இருட்டா போயிட்டு நாம ரெண்டு பேரும் ஒத்தர் கைய ஒத்தர் பிடிச்சுண்டு ராத்திரி மொத்தம் அல்லாடி இருக்கோம். வழி தெரியாத எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. வயம் பிரஜம் தத்ர மகாநிலாம்புபிஹி நிகன்யமான முகுரம்பு சம்ப்ளவே திசோ விதந்தோத பரஸ்பரம் வனே கிரகீதஹஸ்தாஹ பரிபப்ரிமாதுராஹ வனே கிரகீதஹஸ்தாஹ. அந்த காட்டுல நாம ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் கைய பிடிச்சுண்டு இப்படி முடியும் அல்லாடி கிடந்தமே, ராத்திரி மொத்தம் அல்லாடிந்தமே, இது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேக்குற கண்ணன் கேக்குற. அதுக்கப்புறமா சொல்ற, ஏதத்விஜிதாபியுதிதே ரவௌ சாந்தீபினிர் குருஹு. இது பார்த்தா கேக்குறேன், ராத்திரி எல்லாம் பார்த்த பசங்களை காணமேன்னுட்டு சாந்திபிரி மகாரிக்கு விசாரமா போயிட்டு ஆத்துல கேக்குறேன், தேவிகளை கேக்குறேன், நான் காட்டுக்கு சொல்லி எட்டு வரத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன், அந்த பசங்க ரெண்டு பேரும் வரல, கண்ணனையும் காணும் சீதாமரையும் காணுமே என்று அவளும் சொல்றாளாம். ஐயோ என்ன ஆச்சோன்னு தெரியலன்னுட்டு அவர் தேடிண்டு வரையறான், மகர்ஷிய ஆச்சாரியனே இந்த சிஷ்யனை தேடிண்டு வரையறான். ஏதத் விதித்தே ரவோ, கொஞ்சம் சூரியன் உதயமானதும் உதயமானதாக இருக்கிற சமயத்துல அங்கிருந்து தன் அனுஷ்டானத்தெல்லாம் கூட விட்டுட்டு இந்த பசங்க என்னாச்சோன்னு தேடிண்டு வரையறான். அன்வேஷமானோனா சிஷ்யானு ஆச்சாரியோபச்சதாத்துரானு, நாம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒத்தர் கைய ஒத்தரை பிடிச்சுட்டு எப்படி வருதுன்னு தெரியாத முயற்சின் இருக்கிறத அதை பாக்குற ஆச்சாரியன் பாத்துற, அது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா. அகோமே புத்திரகா யூயம் அஸ்மதர்த்தே அதிதுக்கிதாக, ஆத்மாவை பிராணினாம் பிரேஷ்டா தமநாதிருத்திய மத்பராக. அப்பா அவர் மகர்ஷி சொன்னாரே, புத்திரகா யூயம்ல அப்பா அப்பா பிள்ளைகளேன்னு சொல்லி நம்மளை பார்த்து கூட்ட சசிஷத்துல ஆச்சாரியாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிவு, அந்த பிள்ளைக்கு மேல ஒரு பரிவு இருந்துருக்கு. அஸ்மதர்த்தே அதிதுக்கிதாக, ஐயோ எனக்கு சொல்லி கொண்டு வரத்துக்காக விறகு கொண்டு வரத்துக்காக ராத்திரி மொத்தம் அல்லாடி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டங்களடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பார்த்து அவ அணைச்சிண்டு அவர் கொண்டாடினார். அப்போ ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தத, அத கோட்டலும் சந்தோஷம் வேற ஏதான உண்டா அப்படின்னு. இப்படி ஏதேவகு சச்சிஷைகி கர்த்தவியம் குரு நிஷ்கிரியம், அந்த ஆச்சாரியாளுக்கு சச்சிஷியாளாக இருக்கிறவா இப்படிதானே காரியம் பண்ணணும். அந்த விசுத்த பாவம் உண்மையான ஒரு மனசோட கூட ஆச்சாரியாளுக்கு நம்ம சுசுரூஷ எல்லாம் பண்ணிருந்தோமே, நம்மளுக்கும் அதுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு இந்த மாதிரி பல விஷயங்களை இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாலாம். இது எல்லாம் ஆச்சு. கிம் ஸ்வம், இதெல்லாம் கண்ணனே சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஸ்ரீராமர் சொல்றாராம், கிண்ணஸ்மாபிஹி அநிர்வத்தம் தேவதேவ ஜெகத்குரு பவதா சத்யகாமேன ஏஷாம் வாசோ குராவபூத் யத்யச்சந்தோ மயம் பிரம்ம தேஹ ஆவபனம் விபோ ஸ்ரேயசாம் தஸ்ய குருஷு வாசோ அத்யந்த விடம்பனம். கடைசியில சொல்ற, ஹே தேவதேவ ஜெகத்குரு, நீர் சத்தியகாமனாக இருந்திருக்க, உம்மோட கூட அந்த குருவனிடத்துல குருகுலத்துல வாசம் இருந்தத அது எங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டியது. துவனனுஷ்டிதம், உமக்கு என்ன இருக்கு, உமக்கு தெரியாத ஞானம் ஏதானா உண்டான்னா, ஆனாலும் நீர் வந்து ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணினதுனால அந்த க்ஷத்ரிய தர்மத்தை நீர் அனுஷ்டிச்சு காண்பிச்சேர், எல்லாரும் பின்பற்றணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற. நீதான் ஜெகத்குருவாக இருந்திருக்க, எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கறவனாக இருந்திருக்கவ, நீர்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கவ, நீர்தான் சந்தோமயனாக இருந்திருக்கவ, அப்படிப்பட்ட உனக்கு சத்யதவ குருஷு வாசகா அத்தியந்த விடம்பனம், அப்படிப்பட்ட உமக்கு குருகுல வாசம்ன்றது ஒரு அபிநயம் மாத்திரம் தானே தவிர வஸ்துதா ஞானத்துக்காக ஒன்னும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குருகுல வாசம்ன்றது இது ஞானத்துக்காக ஏற்பட்டது. ஆனா நீ வந்து அந்த குருகுல வாசம் பண்ணி சிஷ்யால் ஆச்சாரியத்துல எப்படி நடந்துக்கணும்னு காண்பிச்சைய, இதுதான் அற்புதமான விஷயம்னு பிராமணர் சீதாமர் கண்ணனிடத்துல சொல்லி சொல்ற. இப்படி இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கா, ஏதோ நாழியெல்லாம் போயிடுச்சு, ஏகமா நாழியாச்சு. அப்ப கண்ணன் கேக்குறேனா, கிமுபாயின மானீத்தம் பிரம்மன்மே பவதா கிரகாத்துன்னு, நீர் வெறுமை வந்திருக்க மாட்டேற, என்ன பாக்கிறதுக்கு வரைச்சு என்ன உபகாரம் கொண்டு வந்திருக்கே நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. அன்பப்பிபாகிருத்தம் பக்தைஹி பிரேம்னா தூரியவமே பவயத்துன்னு, இவர் ஒரே நெளியறான், தான் ஏதோ நாலே மூணே மூணு பிடி அவுல் கொண்டு வந்திருக்க, இந்த அவுல போய் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியாத, இது என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முடியாதபடி நெளியறான் அவர். அன்வப்யுபாகிருத்தம் பக்தைஹி பிரேம்னா பூரியவமே பவயத்துன்னு, ஒரு அணுவாக ஒரு கொஞ்சம் போறும் கொண்டு வந்து கொடுத்தா கூட பக்தைஹி, அங்க பிரீத்தி தான் முக்கியம். பூரியவமே பவயத்து, அவளுடைய பிரீத்தினால மிக விசம் உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நான் நினைப்பேன். அகையால பூரிய பக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே, நிறைய கொடுத்தா கூட பக்தி இல்லாமல் ஒரு விடம்பனத்துக்கு ஆடம்பரத்துக்காக கொடுத்தாக்க அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த பக்தியோட பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்லி சொல்ற, அந்த பக்தியோட கொடுக்கறது ஒரு அணுவாக ஒரு சின்ன வஸ்துவாக இருந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமே. நீர் என்ன கொண்டு வந்திருக்கே, பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. அப்படி யார் கொடுக்கிறாளோ, அந்த பரிசுத்தமான பாவத்தோட யார் கொடுக்கிறாளோ அவ அத நான் வந்து பிரயதாத்மனஹா, இது கிடைச்சா நமக்கு ரொம்ப பாக்கியம்னு நினைச்சுண்டு நான் சந்தோஷமாக அதை ஏத்துக்கிறேன். ஆகையால நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லுன்னு சொல்ற. எத்தியுக்தோபி திஜஸ்தஸ்மை விரீடிதா பதயே ஸ்ரீஹா. இப்படி சொன்னாலும் கூட இவருக்கு இன்னும் ரொம்ப வெக்கமா இருந்துதான். இந்த அவுல போய் ராஜாவை பாக்குற பெரிய அது அது அங்கங்க ஒரு தங்க வட்டில வச்சுருக்க, எங்க பார்த்தாலும் பழமும் புஷ்பமும் அந்த வந்து காத்தியமான வஸ்துக்கள்லாம் இருக்கு, பட்சணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, நாம என்னடா கொண்டு கொடுக்க போறது அப்படின்னு அவர் ஒன்னும் சொல்லாத வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கேறான். பிருத்துக பிரசிருத்திம் ராஜன் பிராயச்சத் அவாங்முகா. தலைய குனிஞ்சிட்டு ஒரு கந்த துணியில மூட்டை கட்டி துணி கொண்டு கொண்டு தேற அந்த பிருத்துக்கம் அந்த அவல கண்ணன் இடத்துல எடுத்து கொடுக்கறான். உங்களுக்கு தலையை அந்த தலையை கவுந்துட்டேறான். கவுத்துட்டு சர்வபூதாத்ம திருக் சாட்சி தஸ்யாகமன காரணம் விஜ்ஞாய அச்சிந்தேத் அயம் ஸ்ரீகாமயன அபுஜத்து. இவர் எதுக்காக வந்திருக்கேன்றது பெருமாளுக்கு தெரிஞ்சுட்டு, இது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அயம் ஸ்ரீகாமஹா ஸ்ரீகாம்ன அபஜத் புரா பத்னியாக பதிவிரதாயாஸ்து சகா பிரிய சிகீரிஷையா பிராப்தோ மாம் அத்ய தாஸ்யாமி சம்பதோ அமர்த்திய துர்லபாக. இவர் பணம் வேணும் காசு வேணும் பெரிய தனம் வேணும்னெல்லாம் இவர் வரல. இவரை பொறுத்த வரைக்கும் அவ பத்னி சொன்னாலும் கூட அந்த கண்ணனுடைய ஒரு சமாகமும் ஏற்படுறது, கண்ணனோட சேர்றதுன்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்திருக்கார். அது தெரிஞ்சுட்டே புரிஞ்சுட்டே இவருடைய பத்னியும் மகா பதிவிரத்தையாக இருந்திருக்க, இவருக்கு தோழனாகவும் எல்லா விதத்திலையும் இவருக்கு நல்லதையே பண்ணணும்ன்ற ஒரு புத்தியினால இவர் என்ன வந்து அடைஞ்சிருக்க, நான் வந்து அவளுடைய பிரேரணையினால வந்திருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஏதோ இப்ப நித்திய நித்தியம் அடுத்த வேலைக்கே ஆகாரம் இல்லாத எத்தனை நாள் தான் பட்னி இருக்கிறது, புட்டாமான்னு பேராச்சு அவளுக்கு, எவ்வளவு நாள் தான் பசியை பொறுத்துட்டு இருக்கிறதுன்றதுனால இவன் போனாக்க கண்ணன் இடத்துல போனாக்க அந்த பசி போகும்படியாக பண்ணுவேர்னு நினைச்சுட்டு அவ அனுப்பிச்சு வச்சிருக்கா. அத பெருமாள் புரிஞ்சுட்டேனான். இத்தம் விசிந்திய வசனாத்து சீரபத்தான் விஜன்மனஹா ஸ்வயம் ஜஹார கிமிதம் இது பிருத்துக தண்டுலானே. இவர் எடுத்து கொடுக்காத இந்த மடியிலேயே வச்சிருக்கே அந்த மூட்டை, இது மூட்டைய பார்த்துட்டேர் கண்ணன், இது வசனா சீரபத்தான் த்விஜன்மனஹா இந்த பிராமணனுடைய துணியில கட்டி வச்சிருக்கிறத பாக்கிறேர் பெருமாள். ஸ்வயம் ஜஹார தானே புட்டி எடுத்துட்டேரான். நேர் எனக்காக மன்னி கொடுக்காத இருந்திருக்க மாட்டா, ஏதோ ஒன்னு கொடுத்தனுப்பிச்சிருப்பா, அத நாம பாத்து நீ கொடுக்காட்டு நீர் வெக்கப்பட்டு எனக்கு கொடுக்காட்டா என்ன, நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவரே எடுத்துட்டாராம். கிமிதம் இது பிருத்துக தண்டுலான்னு, இந்த அரிசி நெல்ல குத்தி இதுவா வந்திருக்கு, இந்த அவுல இது என்னது இதுன்னு கேக்குற. நன்வேதது உபநீதம் மே பரம பிரீணனம் சகே சற்பயன் சங்கமம் விஸ்வமேதே பிருத்துக தண்டுலாக. இதை காட்டிலும் எனக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அவுல்னா ரொம்ப பிடிக்குமாச்ச, எனக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக மன்னி அவுல் கொடுத்த நினைச்சிருக்கா போல இருக்கு, ஆகையால இத்த நான் வந்து நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இதி முஷ்டியும் சக்ரஜக்வா தித்தீயம் முஷ்டி மாந்தது. ஒரு பிடி அவுல எடுத்து அவர் சாப்பிட்டாராம், இன்னொரு ரெண்டாவது பிடி சாப்பிடறதுக்கோசரம் போங்கண்ணா. அந்த முதல் பிடி எடுத்து கண்ணன் சாப்பிட்ட உத்தர கணத்துல அங்க பார்த்தோம்னாக்க அந்த ஸ்ரீராமருடைய வீட்டுல பெரிய ஒரு இது ஏற்பட்டுதான். தாவத்ரீ ஜகிரஹே ஹஸ்தம் சத்வரா பரமேஷ்டினா, இன்னொரு பிடிய சாப்பிடு அப்பவே பெரிய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்துடுச்சு அவளுக்கு. ரெண்டாவது பிடியை எடுத்து சாப்பிடுச்சே ருக்மிணி பார்த்துட்டே இருக்காள், இவர் கையை பிடிச்சு வச்சுட்டாளாம். நீ இதை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாலாம். ஏதாவதாலாம் விஸ்வர்ணே சர்வசம்பத் சமிருத்தையே, இவருக்கு எல்லா சம்பத்தையும் கொடுப்பதற்கு இதுவே போறோம். அஸ்மின் லோகே அதுவா அமுஷ்மின் லோகே, அமுஷ்மின்னு பும்சா துவத்தோஷ காரணம். இப்ப இந்த லோகத்திலேயோ இன்னொரு லோகத்திலேயோ உமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த முதல் ஒரு படி அவரே போர்மானதாக இருந்துருக்கு. ஆகையில இதுக்கு மேல நீ சாப்பிடுவானா இந்த பிராமணன் ஆகையில ஒன்னும் பண்ணாதுன்ட்ட. இவரும் வாய்மன்ட்டு இவருக்கு ஒரு பைசா கொடுக்கல, ஒன்னும் பண்ணல. எதனா கொடுத்து போச்சு இந்த இதெல்லாம் நிறைய ரூபா கொடுக்குறேன் இதெல்லாம் எடுத்து போய் இனிமே பட்னியா இல்லாத இருந்து எதனா சொல்லிருக்கணுமோ இல்லையோ, ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி தங்கினேன். ராத்திரி நல்ல ஆகாரம் எல்லாம் போட்டா, நிறைய பால் எல்லாம் குங்குமம் பூ எல்லாம் போட்டு பால் எல்லாம் கொடுத்துருக்கா. எல்லாம் சுகமான ஒரு இதுல ஒரு படுக்கையில படுக்க வச்சு தன்னா படுத்துன்னு தூங்கி வச்சு எல்லாம் ஆச்சு. மறுநாள் காத்தால என்னாச்சுன்னா, நீ ரொம்ப நன்னா ராத்திரி எல்லாம் பண்ணிருக்க, எனக்கு உபச்சாரம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு அவர் சொல்லி சொல்ற. அவரும் சொன்ன உடனே ஆஹா போயிட்டு சொல்லிட்டு, என்னடா இது, அவர் ஒன்னும் கொடுக்கல, நாமளா ஒன்னும் கேட்கவும் இல்ல. இப்ப அவள்கிட்ட போய் ஆத்துல போனோம்னாக்க மனைவியிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இத சொல்லி வெக்கப்பட்டுண்டு முள்ள முள்ள நடந்து போக ஆரம்பிச்சேனா. அதோ பிரம்மண்ய தேவஸ்ய திருஷ்டா பிரம்மண்யதாமயா யத் தரித்ரதமோ லக்ஷ்மீம் ஆஸ்லிஷ்டோ பிப்ரதோ ரதி க்வாஹம் தரித்ரஹா பாபீயான் க்வகிருஷ்ணஸ்ரீர்நிகேதனஹ பிரம்மபந்துரிதி ஸ்மாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ. இவர் நினைச்சு பார்த்துக்கிறார், குச்சேல நினைச்சு பாத்துக்கிறோம். எப்படி எல்லாம் அவர் நம்மள பூஜை பண்ண அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற, அந்த மகாலட்சுமிய அணைக்கிற ஒரு திருக்கரங்களாலையும் அந்த திருமார்பாலையும் ஒரு தரித்திரனாக இருந்திருக்கிற தரித்ரோபி ஆஸ்லிஷ்டா, என்னையும் போய் அணைச்சிருக்கிற ஒரு அழுக்கடைஞ்ச துணியை உடுத்துட்டு இருக்கிறவன் என்னையும் அணைச்சிருந்தேன்னாக்க அவருடைய ஒரு ஔதாரியம் என்னன்னு சொல்றது கண்ணனுடையதுன்னு. பாகம் தரித்ரஹா பாபியான், நான் தரித்திரனாக இருக்கேன்னு, நான் ஏதோ ஜென்மாந்திரத்துல பாப்பம் பண்ணிருக்கேன் அதனாலதான் நான் தரித்திரனாக இருந்துட்டு இருக்கேன். அவ கண்ணன் எங்க நான் எங்க, இப்படி பிரம்மவன் தரித்தி ஸ்மாகம் பாகுபியாம் பரிரம்பிதா, இப்படி இருக்கச்சே கூட அதி நீச்சனாக இருந்திருக்கேன் கூட பிரம்மபந்து அயம் பாகுபியாம் ஆலங்கிதா, தன்னுடைய திருக்கரங்களால என்ன ஆலிங்கனம் பண்ணேர்னாக்க இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறான். அதே மாதிரி இல்ல, அதோ அதோட மாத்திரம் இல்ல, மனைவியோட உட்கார்ந்து ருக்மணி பிராட்டியோட உட்கார்ந்து இருக்கிற பரியங்கத்துல என்ன உட்காத்தி, ஒரு அண்ணன் தம்பி தம்பிய அண்ணா வந்து தம்பிய பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு பேசுற மாதிரி என்ன பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு பேசிருக்க. அதோடும் இல்லாத தனக்கு மகிழ்ச்சியா இருக்கிற ருக்மிணிய கூட்டு இவன் ரொம்ப களைப்பா வந்திருக்கா, இவனுக்கு விசிறி விசிறு தாமரம் விசிறுன்னு வேற சொல்லி சொல்லிருக்கா. இப்படி அதோட பரம சுசுரூஷர்கள் என்னென்ன சுசுரூஷம் பண்ணமோ அந்த பாத சம்பாகனம் வேற பண்ற, அந்த காலுக்கு அந்த இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கியா, ஐயோ காலெல்லாம் வலிக்க போறதேன்னு கண்ணன் காலை பிடிச்சு விட்டுறான். பாத சம்பாகனம்ன்றது நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே, திருவாராதனம் எல்லாம் முடிச்சு கடைசியில பரியங்காசனம் பண்ணச்சே பாத சம்பாகனம் பண்றது. பாத சம்பாகனம் பண்றதுன்னா அந்த திருவடியை பிடிச்சு விட்டுட்டு அந்த திருவடிய தலையில முட்டிக்கிறது, அது தாட கிராமமா இருந்தாலும் அதை பிடிச்சு விடுற மாதிரி அந்த பாவனை பண்ணிட்டு அந்த பெருமாள் இதுல வந்து நம்மளுடைய தலையை முட்டிக்கிற மாதிரி குனிஞ்சி நாம பண்ணிக்கணும். இது பாத சம்பாகனம்ன்றது திருமலை எல்லாம் நெய்மையான பண்ணுவா, கோவில்கள்லாம் திருவாராசனம் முடிஞ்ச உடனே அர்ச்சகாலெல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி கண்ணன் என்னுடைய பாத சம்பாகனம் பண்ணிட்டேனாக்க அவர் தேவதேவனாக இருந்துட்டு இருக்கிறது, நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையா. அதனோயம் தனம் பிராப்பியம் மாத்தியம் உச்சைஹி நமாம் ஸ்மரேதி இதி காருணிகோ நூனம் தனம் மே பூரி நாததாத். இப்போ அயம் அதனஹா, இவன் பணம் இல்லாதவனாக இருந்திருக்கான். இவனுக்கு கணக்கு பணம் வந்துடுத்துனாக்கா என்ன சிந்திக்கவே மாட்டான், பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டான்றத தெரிஞ்சுண்டு, இது காரணிக்காக இப்படிப்பட்ட கருணை உள்ளதுனாலதான் பெருமாள் கண்ணன் எனக்கு ஒன்னும் தனத்தை கொடுக்காது இருந்திருக்கு. தனம் கணக்கு கொடுத்துருந்தேனாக்க அந்த சௌக்கியத்தோட இருந்துட்டு நான் வந்து அவரை பெருமாளை நினைக்காதே இருந்துருவோம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னையுமே எப்பவுமே என்ன நினைக்கணும் பத்துக்காக சொல்றாருனார். அதுல பெருமாள் சொல்ற தனம் தஸ்ய ஹராமியம்னு சொல்ற, எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியம், யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறனோ அவளுடைய தனத்தை மின்ன நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அந்த தனம் இருக்கிற வரைக்கும் பெருமாளை நம்ம நினைக்கவே மாட்டோம்ன்றது. சச்சிந்தையா ஹிருஷ்டஹா பிராப்தஹா நிஜ கிரகாந்திகம், இப்படியே மனசுல நினைச்சுட்டே தம் வீட்டுக்கிட்ட வந்துட்டேறான். அங்க பார்த்தனாக்க இந்த வீட்டுக்கிட்ட பார்த்தா பெருசா ஒரு விமானத்தோட பிரமாதமா இருந்துருக்கு, ஒரு பெரிய பங்களா வந்துடுத்து, ஒரு மாளிகை வந்துடுத்து. அந்த மாளிகையில பார்த்தோம்னா அந்த விசித்திரமான உபவனங்கள், வாசல்லாம் நந்தவனங்கள் இருந்துருக்கு, வாசல்ல வந்து புல்வெளி இருந்துருக்கு, விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கங்க பார்த்தோம்னாக்க அதுலயே ஒரு தட்டாக்கம், அதுல தாமிர புஷ்பம்லாம் இருந்துருக்கு. இது எந்த இடம்னே தெரியல. ஜுஷ்டம் சலங்கிருதை குரும்பி ஸ்ரீபிஷ்ட ஹரிநாட்டி, அங்க நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் வேற இருந்துட்டு இருக்காங்க, அது பெண்கள் இருக்கா ஆண்கள் இருக்கா இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. இது எந்த இடம் வந்திருக்கேன்னு தெரியல. இதுக்கு மின் இடம் வரைக்கும் பழையாமா பழைய ஊரு, இந்த தெரு இந்த தெருன்றது மட்டும் வந்துடுத்து, நம்ம ஆம் மாத்திரம் எதுன்னு தெரியலையேன்னு சொல்ற. கிமிதம் கசியவாஸ்தானம் கதம் ததிதம் இத்திய பூத்துன்னு, இது நாம போச்சே இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடம்லாம் இல்லையே, இந்த மாதிரி தட்டாக்கள்லாம் ஒண்ணுமே இல்லையே, நாம வரச்சே இதெல்லாம் வந்துடுத்து, இது யாருடைய ஆஸ்தானம் அப்படின்னு, இது யாருடைய ஸ்தானம், யார் வீடு என்னன்னு தெரியாத ஒரே விசாரப்பட்டு. தம் நரநாரியோ அமர பிரபாகா, இப்படி இவர் அங்க இருக்கிற இது யோசனை பண்ணிட்டே இருக்கச்சே, அங்க இருந்துட்டு இருக்கிற புருஷன் பெண்கள் அவெல்லாம் தேவதைகள் மாதிரி இருந்துட்டு இருக்கலாம், அவ எல்லாம் இவரை பார்த்த உடனே பெரிய வாத்தியெல்லாம் வாசிச்சு பிரமாதமா வரவேற்க ஆரம்பிச்சுட்டாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவருடைய தர்ம பத்னி சுட்சாமா அங்கேந்து பாக்குறா, பதி மாகதமா கண்ண பிரீத்யுத்தர்ஷாதி சம்பிரமா நிச்சக்ராம கிரகாத்தூர்ணம் ரூபிணி ஸ்ரீ ரிவாலயாத்து. ஒரு மகாலட்சுமியே வெளியில வர மாதிரி அவ்வளவு அலங்காரத்தோடையும் ஒரு பட்டுப்புடவையெல்லாம் ஒத்திண்டு அலங்காரம் பண்ணிட்டு வாசல்ல வராராம். குச்சாலர் வரையர் தன்னுடைய பர்தா வரையர் அவரை வரவேற்கணும்னு சொல்லிட்டு, பதிவிரதா பதின் திருஷ்டா பிரேம்நோத்குண்டாசிர லோச்சனா மீலிதாட்சி நமத்புத்தியா மனசா பரிஷத்வஜே. இது கண்ணனுடைய வைபவத்தினால, குச்சேலர் போய் கண்ணனை பார்த்து சொன்னதுனாலதான் இவ்வளவு வைபவம் நமக்கு வந்திருக்கு, அனுகிரகத்தினால ஏற்பட்டிருக்கு. இத நினைக்கச்சே தனக்காக கண்ணன், அதாவது ஒரு மனைவிக்கு கணவன் தான் சொன்ன பிரகாரம் நடந்துட்டாக்கா அதுல ஒரு சந்தோஷம். தான் கண்ணனை போய் பார்க்க சொல்லி சொன்னோம், அதுக்காக இவரும் ஸ்ரீதாமரும் குச்சேலரும் கண்ணனை போய் பார்த்துருக்கு. நமக்கு இவ்வளவு ஒரு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நமக்கு இந்த சம்பத்தெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, இது நமக்காக பண்ணத மனசுல நினைச்சுக்கிறாளா, இத்தனை பேர் இருக்கா வெக்கமா, அதனால மனசா அவரை அணைச்சிருந்தாளா. அவோ பத்னியும் வீச்ச பிரஸ்புரந்தியும் தெய்வீம் வைமானிக்கியும் இவ தாசீனாம் நிஷ்கண்டீனாம் மத்திய பாந்தியும் சவிஸ்மிதா. இப்போ இவள் தன்னுடைய மனைவின்றத அவரும் புரிஞ்சுட்டு, இவள் சுற்றாமா உடம்பு ஒட்டி போய் தாடையெல்லாம் ஒட்டி போய் இருந்தவள், இப்போ இத்தனை தேவதா ஸ்திரீ மாதிரி அப்சர ஸ்திரீ மாதிரி இருந்துருக்கா, இவளுக்கு இத்தனையோ பேர் சுசுரூஷம் பண்றதுக்கு வேலை இருந்துருக்கா, தாசிகள் எல்லாம் இருந்துருக்கா, இது என்ன இது விசேஷம் நடந்திருக்குன்னு தெரியல, ஒரே ஆச்சரியமா போயிட்டான். பிரீதஸ்வயம் தயா யுக்தா பிரவிஷ்டோ நிஜ மந்திரம் மணிஸ்தம்ப சதோபம் சதோபேதம் மகேந்திர பவனம் ததா. இது பண்ணும் விசாரப்படாதுங்க, இது நம்பான்தான் இப்படி ஆயிடுச்சு வாங்கோ வாங்கோன்னு அவ கூப்பிடுறானா, அது நம்பான்தான் உள்ள போய் பாக்குறேனா. அங்கங்க பார்த்தோம்னா ரத்னமயமான ஒரு ஸ்தம்பங்கள், அந்த கம்பல்லாம் ரத்னமயமாக இருந்துட்டு இருக்கான், இந்திர பவனம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் அதுல பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு படுக்கை, அப்படி தொட்டாலே அவ்வளவு முத்து முத்துன்னு இருந்துட்டு இருக்கான். இதுல அந்த கட்டிலாம் பார்த்தோம்னாக்க அதுல தந்தம் தங்கம் அதெல்லாம் இழைச்சிருக்கிற கட்டில், பரியங்கத்திலாம் பார்க்கறது, இது ஆசனங்கள்லாம் இங்க பெரிய பெரிய சோஃபா எல்லாம் போட்டு வைக்கிறாள், அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பிரமாதமான ஆசனங்கள்லாம் போட்டிருக்கான். இங்கங்க அலங்காரம் பண்ணிருக்கான், நவரத்னங்களால அலங்காரம் பண்ணிருக்கான். விலோக்கிய பிராமணஸ்தஸ்ன சமிருத்தி சர்வசம்பதம் சர்க்கயா மாத நிர்வியகிரஹ சசமிருத்திம் ஹை அஹைதுகீம். இப்படிப்பட்ட சமிருத்தி வந்ததுக்கு அஹைதுகம் ஒரு காரணமும் இல்லாத வந்திருக்கு. தான் என்ன பண்ணிட்டோம், நாம ஒன்னும் பண்ணாத இருக்கச்சே இப்படி வந்திருக்க, இது எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறேனா. நான் வெறும் தரித்திரன், எனக்கு இப்படிப்பட்ட சமிருத்தி வந்ததுக்கு காரணம் என்ன? இதுக்கு மொத்தம் காரணமாக இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் என் மேல தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இவ்வளவு சமிருத்தி ஏற்பட்டது. நன் அபிரமானா திசத்தை சமட்சம் யாச்சிஷ்ணவே பூரியபி பூரி போகா பர்ஜன்யவ தத்வயம் ஈட்டமானஹாம் தாசார்ஹ காணாம் ரிஷபஸ்தகாமே. அவர் என்ன பண்றாருன்னா, மழை எப்படி நாம கேட்டுதான் கொடுக்கறதா, நாம கேட்காதையே மழை பெய்யற மாதிரி பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் எதிர போய் நிந்த மாத்திரத்தினாலேயே என்னுடைய நிலைய புரிஞ்சண்டு எல்லாத்தையும் இப்படிப்பட்ட ஒரு சமிருத்தியை எனக்கு கொடுத்திருக்க. அதாவது தாம் பண்ணது ரொம்ப ரொம்ப அல்பமான ஒரு விஷயம், இவர் எடுத்து போனதுக்கு ஒரே மூணே மூணு பிடி அவள் தான், அதுலயும் ஒரு பிடி அவள் தான் சாப்பிட்டார், மீதி அவள் சாப்பிட விடல ருக்மிணி. அப்படி இருக்கக்கூடிய மயோபனீதம் பிருத்திகைக்கும் இஷ்டம் பிரத்யகிரகி பிரீத்தியதோ மகாத்மா, அவர் எவ்வளவு பிரீத்தியோட அந்த அவள அவர் வாங்கிட்டார், அவருடைய ஒரு சௌஹார்தம் தான் இப்படி மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்ம நிஜன் ஜென்மனி சாஸ், இப்படி எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய சௌஹார்தம் எல்லா சமயத்திலையும் இருந்துட்டே இருக்கணும்ன. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாமோ உமக்கே நாமாட்சைவோம்னு ஆண்டாள் நாச்சியார் இதான் சொல்ற, குசேலர் இந்த சீதாமரம் அதையே தான் சொல்றா, எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இப்படிப்பட்ட சமிருத்தி எல்லாம் இருந்துட்டு போட்டோம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்யம் நமக்கு வரணும், அதுதான் பிரார்த்தனை பண்றேன்னார். இப்படி மகானுபாவனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளால இப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்காக ஆச்சரியமான ஒரு சம்பத்தை அவர் கொடுத்திருக்காருனாக்க, இதை காட்டிலும் வேற என்ன உண்டு? அதீர்க போதாய விசக்ஷண ஸ்வயம் பஸ்யன் நிபாதம் தலினம் மகோத்பவம் இத்தம் வியவசிதோ புத்தியா பக்த அதீவ ஜனார்தனே விஷயாஞ்சயாத்யக்ஷன் இப்படி அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால தமக்கு வந்தத தெரிஞ்சுட்டு ஜாயையா சக புபுஜே வியவசிதா கிருத நிச்சயா தியக்ஷன் சனைஹி தியாகத்தை, அதாவது தனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் இருக்க, இது இதுல ரொம்ப ரொம்ப இவ்வளவு தனம் வந்துட்டேன்னு எல்லாம் நினைச்சுண்டு ஒரு டம்பமா இல்லாமல், இது எல்லாம் பெருமாளோட அனுகிரகம் கண்ணனுடைய அனுகிரகம்ன்ற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய மனைவியோட அவர் தன்னுடைய காலத்தை கழித்தார்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட யஜ்ஞபதே பிரபோகோ பிராமண பிரபாவாது தெய்வம் நேபியோ வித்யதே பரம். இப்ப இவாள பொருட்களும் பிரபவோ தேவகா, அதாவது பிரம்மாதிகளுக்கெல்லாம் தேவனாக இருந்திருக்க பெருமாள், அவ பிராமணாயவ தேபியோ பிராமணாக பிராமணால காட்டிலும் வேற ஒண்ணும் கிடையாதுன்னா, தஸ்மாத் பிராமணேபியோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குரியாத்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த பிராமணர்களுக்கு எல்லா சமயத்திலும் எல்லா தேவதைகளும் பிராமண ஸ்வரூபத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால இது பிராம இதை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற எதுவும் இல்லைன்னு வேதத்தை சொல்றத பெருமாள் காண்பிச்சு காண்கிற தான் நடத்தையில காண்பிக்கிற அப்படி அந்த கண்ணனுடைய கட்டாட்சத்தினால தன்னுடைய தாரித்யம் எல்லாம் நீங்கி அவர் நல்ல நிலையில இருந்துட்டோம். அதுக்காக இந்த பணம் வந்துடுத்துன்றதுக்காக ஒரு விசேஷமான ஒரு எண்ணம் இல்லாமல் எப்பவும் பெருமாளிடத்துல எப்படி பக்தி இருக்கோ அந்த பக்தியோட மனைவியோட கண்ணனை எப்பவும் பூஜித்து இருந்தார்னு இந்த குச்சோலா பாக்கியானத்தை விஸ்தாரமாக ரெண்டு அத்தியாயத்துல பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க இந்த பணத்தினால வரக்கூடிய ஏழ்மை, ஞானத்துல வரக்கூடிய ஏழ்மை, எல்லா ஏழ்மையும் போயிடும். கண்ணனுடைய கட்டாட்சம் இருந்துடுத்துனாக்க நமக்கு நிச்சயம் நல்ல ஞானமும் ஏற்படும், நல்ல ஐஸ்வர்யமும் ஏற்படும், மோட்சபரியந்தமான ஐஸ்வர்யம் ஏற்படும்ன்றது சித்தம்ன்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த திவ்யதம்பதிகளுடைய கட்டாட்சத்தை எதிர்நோக்கி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹம்.